रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथालयं वन्दे वेदान्तदेशिकं श्रीमते श्रीनिगमान्त महादेशिकाय नमः. இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது முதலாழ்வார்களின் வைபவம். முதலில் வியாசமகர்ஷி அருளிச் செய்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆழ்வார்களின் அவதாரிகையை பற்றி உள்ள ஸ்லோகத்தை பற்றி நாம் அனுசந்திப்போம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாஹ க்வசித் க்வசின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷஹ தாமிரபர்ணி நதியத்ர கிருதமாலாபயஸ்வினீ காவேரி ச மகாபாகா பிரதீச்சி ச மகாநதி. இந்த ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷமானது, நாராயணனையே அடைய வேண்டிய ஒரே பிராபியமாகவும் பிராபகமாகவும் எண்ணுகிற மகாபாகர்கள் கலியுகத்தில் அங்குமிங்கும் பிறப்பார்கள். தமிழக தேசத்திலோ, பரசுராம க்ஷேத்திரம் என்று போற்றப்படும் கேரள தேசத்திலோ, தாமிரபர்ணி, கிருதமாலை, பாலாறு, மிக்க பெருமை வாய்ந்த காவேரி, மேற்கு கடலில் விழுகிற மகாநதி இவைகளின் கரையில் அதிகமாக பிறப்பார்கள் என்று வியாச மகர்ஷி அருளி செய்கிறார். இதில் தமிழக தேசத்திலே தொண்டை மண்டலத்தில் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் க்ஷீரநதி எனப்படும் பாலாற்றங்கரையிலே முதலாழ்வார்களின் அவதாரிகையானது அமைந்திருக்கிறது. இதில் சுவாமி தேசிகனின் பிரபந்தசார பாசுரத்தின் மூலம் முதலாழ்வார்களின் வைபவத்தை பற்றி நாம் அறிவோம். முதலில் ஸ்ரீ பொய்கை ஆழ்வார். அருள்மிகு ததொரு வடிவாய் கச்சி தன்னில் ஐப்பசி மாதத் திருவோணத்து நாளில் பொருள்மிகு தமரவிலங்க புவியோருய பொய்கை தனில் வந்துதித்த புனிதா முன்னால் இருளனில் தன்கோவலிடைகழி சென்னு இருவருடன் நிற்கவும் மாலிட நெருக்க திருவிளக்காமெனவையம் தகலி நூறாம் செழும் பொருளையன கருள் செய்திருந்தனியே. ஸ்ரீ பாஞ்சஜன்யாம்சரான பொய்கையாழ்வார் துவாபர யுகத்தில் ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை கூடின திருவோண நட்சத்திரத்தில் சர்வேஸ்வரனை பிரம்மா அஸ்வமேத யாகத்தால் ஆராதித்த விடமான கச்சி நகரில் புண்ணியத்தை பெருக்கத்தக்க திருவெக்காவில் யதோக்தகாரி சன்னதிக்கடுத்த பொய்கை புஷ்கரணியில் விகசித்த பொத்தாமரை மலரில் அயோனிஜராய் திருவவதரித்து ஒப்பிலாத பகவத் பக்தியுடையராய் எழுந்தருளியிருந்தார். இவர் அருளிச் செய்த பிரபந்தம் முதல் திருவந்தாதி நூறு பாட்டு. மங்களாசாசனம் செய்தருளிய திவ்யதேசங்கள் ஆறு. இவரது மங்கள ஸ்லோகமானது, துலாயாம் ஸ்ரவணே ஜாத்தம் காஞ்சியாம் காஞ்சனவாரி ஜாத்து துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரயோகினமாஸ்ரயே. அடுத்து ஸ்ரீ பூதத்தாழ்வார். கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேலைப்பசீலவிட்ட நாள் வந்து இடர் கடியும் தன்கோவலிடைகழி சென்னு இணையில்லா மூவருமாய் இசைந்தேன் நிற்க நடுவில் இவர் ஒருவருமென்றறியா வண்ணம் நல்லிருளில் மால் நெருக்க நந்தா ஞானச் சுடர் விளக்கேத்திய அன்பே தகலியான தொடை நூறும் எனக்கருள் செய்துளங்கனியே. ஸ்ரீ கதாம்சரான பூதத்தாழ்வார் பொய்கையாழ்வார் அவதரித்த மறுதினம் நவமி திதி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் திருக்கடல் மல்லை என்னும் மகாபலிபுரத்தில் குறுக்கத்தி மலரினிலே அயோனிஜராய் திருவவதரித்து ஸ்ரீமன் நாராயணனது திருவடிகளில் அந்தரங்க பக்தியுள்ளவராய் எழுந்தருளியிருந்தார். இவர் அருளிச் செய்த பிரபந்தம் இரண்டாம் திருவந்தாதி நூறு பாட்டு. மங்களாசாசனம் செய்தருளிய திவ்யதேசங்கள் பதிமூன்று. இவரது மங்கள ஸ்லோகம், துளா சிரவிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினா தீரே புல்லோத்பலான் மல்லா புரியாமீடே கதாம்சகம். அடுத்து ஸ்ரீ பேயாழ்வார். மாமயிலை பதியதனில் துளா மாதத்தில் வரும் சதயத்தவதரித்து கோவலூரில் தூ முனிவர் இருவருடன் துளங்க நின்று துண்ணிய பேல் இருள் நீங்கச் சோதி தோன்ன சேமமுடன் நெடுமாலை காணப்புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே உந்தன் பாமருவு தமிழ் மாலை நூறு பாட்டும் பழவடியேனுக்கருள் செய் பரமணியே. ஸ்ரீ நந்தகாம்சகரான பேயாழ்வார் பூதத்தாழ்வார் அவதரித்த தினத்திற்கு மறுதினம் தசமி திதி வியாழக்கிழமை கூடின சதய நட்சத்திரத்தில் திருமயிலை நகரில் ஓர் கிணற்றிலே மலர்ந்த செவ்வள்ளிப் பூவிலே அயோனிஜராய்த் தோன்றி ஜகத்ரக்ஷகனாகிய எம்பெருமான் திருவடிகளில் பிரியா அன்புள்ளவராய் எழுந்தருளியிருந்தார். இவர் அருளிச் செய்த பிரபந்தம் மூன்றாம் திருவந்தாதி நூறு பாட்டு. மங்களாசாசனம் செய்தருளிய திவ்ய தேசங்கள் 15. இவர் தம் மங்கள ஸ்லோகமானது துளா சதபிஷக்ஜாதம் மயூரபுர கைரவாத்து மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தேம் ஸ்ரீநந்தகாம்சகம். இப்பொழுது முதலாழ்வார்கள் சந்தித்த வைபவத்தை பற்றி அனுபவிப்போம். இம்மூவரும் தனித்தனியே அவதரித்து பகவானையே தியானம் செய்து கொண்டு ஓர் ஊரில் ஒரு நாளுக்கு மேல் தங்காமல் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் இவர்கள் மூவரும் திருக்கோவலூருக்கு அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களை விசேஷித்து கடாட்சித்து இவர்கள் மூலமாக சந்தமிகு தமிழ் மறைகளை வெளியிட திருவுள்ளம் பற்றி எம்பெருமான் திடீரென்று ஒரு புயல் மழையை உண்டாக்கினான். மழைக்காக தங்கலாம் என்று பொய்கையாழ்வார் ஊருக்குச் சற்று விலக்கியிருந்த ஒரு வீட்டில் உருவமில்லாததால் அதன் இடைகழி திண்ணையில் படுத்துக்கொண்டு பகவத்யானம் பண்ணிக் கொண்டிருந்தார். அவருக்கு கொஞ்ச காலம் கழித்து அங்கு வந்த பூதத்தாழ்வாரும் அங்கே தங்கலாம் என்று பார்த்து கதவை தட்டினார். உள்ளிருந்தவர் தம்முடைய யோகத்திற்கு பங்கம் ஏற்படும் என கருதி இங்கு ஒருவர் படுக்கத்தாம் இடமிருக்கிறது, வேறு இடம் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். வந்தவர் ஒருவர் படுக்கும் இடத்தில் இருவர் இருக்கலாமே என்று கூறவும் இவர் பாமரலார், இவரால் நம்முடைய யோகத்திற்கு ஓர் பங்கமும் ஏற்படாதென்னு தேறி கதவை திறந்து அவரை பிரீதியுடன் வரவேற்று உள்ளே அழைத்துப் போய் அவரை ஓரிடத்தில் உட்கார வைத்து வாசல் கதவை தாழ்விட்டு விட்டு மீண்டும் தியானத்திலே ஈடுபடலானார். வந்தவரும் அப்படியே தியானத்தில் இறங்கிவிட்டார். சற்று காலத்திற்கு பிறகு மற்றொருவரும் வந்து கதவை தட்ட தங்கள் யோகத்திற்கு பங்கம் ஏற்படலாம் என பயந்து இங்கு இருவர் இருக்கத்தாம் இடம் இருக்கிறது, வேறு இடம் பார்த்து கொள்ளலாம் என்றார்கள். வந்தவர் இருவர் இருக்கக்கூடிய இடத்தில் மூவரும் நிற்கலாமே என கூறவும் உள்ளே இருந்த இருவரும் வந்தவரும் ஒரு யோகி என அறிந்து கதவை திறந்து அவரை சந்தோஷத்துடனே வரவேற்று மறுபடியும் கதவை தாழ்த்தி யோகத்தில் ஆழ்ந்துவிட்டனர். சமஹாத்மா சுதுர்லபஹா என நெஞ்சாருடைய பகவான் இவர்களை அனுகிரகிப்பதற்கு இதுவே தக்க சமயமென எண்ணி இவர்கள் நடுவில் ஆவிர்பவித்து இவர்களை நெருக்க ஆரம்பித்து விட்டான். இத்தால் இவர்களுடைய யோகத்திற்கு பங்கம் ஏற்பட்டது. முதலில் இப்பங்கம் மற்றவரால் ஏற்பட்டதாக நினைத்து ஏன் இப்படி அனாவசியமாய் நெருக்கி யோகத்திற்கு பங்கம் உண்டாக்கின்றீர் என விசாரிக்க அது அவர்களில் ஒருவராலும் செய்யப்பட்டதன்று என அறிந்து நெருக்கும் நான்காவது புருஷர் யார் என அறிவதற்கு விளக்கேற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது முதல் வந்த பொய்கையாழ்வார் வையம் தகலியா வார் கடலே நீயாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இவ்வாறு வார்கடலை நெய்யாகவும் வெய்ய கதிரோனை விளக்காகவும் அனுசந்தித்து ஒரு திருவிளக்கேற்றினர். இரண்டாவது வந்த பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று ஆர்வத்தை நெய்யாகவும் இன்புருகு சிந்தையை திரியாகவும் கொண்டு ஓர் திருவிளக்கேத்தினார். இப்படி ஏற்றப்பட்ட இரண்டு விளக்குகளின் பிரகாசத்தினால் தோன்றிய பகவானை பிரத்யக்ஷமாகக் கண்ட பேயாழ்வார் தாம் கண்டனுபவித்த வஸ்துவை திருக்கண்டேன் என்று ஆரம்பித்து வர்ணித்தார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமாறு கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிலாரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பாலின்று என்று வர்ணித்தார். பிறகு இவர்கள் முன்போல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயத்தில் திருமீசையாழ்வார் பேயாழ்வாரை ஆசிரியித்து சத்சம்பிரதாய ஞானத்தை பெற்றார். பிறகு இம்மூவரும் தனித்தனியே திவ்ய தேச அனுபவத்தை தேடி வெவ்வேறு இடத்திற்கு சென்று எம்பெருமான்களை பாடி வெறும் தேசமாக இருந்த ஊர்களை திவ்ய தேசமாக மாற்றினர் தம் பாசுரத்தினால். இம்மூன்று ஆழ்வார்களின் சரண் புகுந்த ஸ்ரீ பாஷ்யகாரரின் ராமானுசனுத்கந்தாதி பாசுரத்தை பற்றி அனுசந்திப்போம். வருத்தம் புறவிருள் மாக்க எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி உண்ணத்தெறி தன்னெறித்த திருவிளக்கை தம் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசனெம்மிரையவனே. இறைவனை காணும் இதயத்திருள் கெட ஞானமென்னும் நிறவிளக்கேத்திய பூதத்திருவடித்தாள்கள் நெஞ்சத்துறைய வைத்தாளுமிராமானுசன் புகழோதும் நல்லோன் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்னவைப்பவரே. மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போத்துமிராமானுசற்கண்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையாரென்னும் சீரியரே. இம்மூன்று ஆழ்வார்களுமே திருவரங்கம், திருவேங்கடம் என்றும் திருமலை, திருக்கோவலூர், திருவெக்கா முதலிய திவ்ய தேசங்களை உகந்து மங்களாசாசனம் செய்தருள்கிறார். அவற்றின் சில பாசுரங்களை நாம் இப்பொழுது அனுசந்திப்போம். முதலில் பொய்கையாழ்வாரின் முதல் திருவந்தாதி பாசுரம். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீழ்கோவல் பொன்னகரும் நான் கிடக்கும் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்னால் கெடுமாமிடர். இந்த பாசுரத்தில் பொய்கையாழ்வார் பெருமாளுடைய நான்கு நிலைகளை பற்றி கூறுகிறார். முதலாவது நின்ற நிலை வேங்கடம். வேங்கடத்தில் எம்பெருமான் நின்ற திருக்கோலத்துடன் எழுந்திருக்கிறார். இரண்டாவது விண்ணகர். விண்ணகரத்தில் எம்பெருமான் இருந்த நிலையில் இருக்கிறார். மூன்றாவது கிடந்த நிலை. திருவெக்காவில் எம்பெருமான் கிடந்த நிலையில் உள்ளார். நான்காவது நடந்த நிலை. திருக்கோவலூர் என்னும் திவ்ய தேசத்திலே எம்பெருமான் உலகளந்த மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். அது நடந்த நிலை என்று நம் சம்பிரதாயத்தில் கூறப்படுகின்றது. அதேபோல் இரண்டாம் திருவந்தாதியிலும் ஸ்ரீ பூதத்தாழ்வார் அருளி செய்த பாசுரமானது தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்த என்பரே ஏவல்ல எந்தை கிடம். இந்த பாசுரத்திலும் ஸ்ரீ பூதத்தாழ்வார் எம்பெருமான் நான்கு நிலைகளை பற்றி கூறுகிறார். இதில் முதலாவது தமருள்ளம் தஞ்சை. தஞ்சை மாமணி கோவிலிலே ஸ்ரீ நீலமேக சியாமலன் இருந்த நிலையில் உள்ளார். அடுத்து தலை அரங்கம் தன்கால். தலை அரங்கம் ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறார். அதுக்கடுத்து தன்கால் திருத்தன்கால் என்னும் திவ்ய தேசத்திலே திருத்தன்காலப்பன் நின்ற நிலையில் எழுந்தருளியிருக்கிறார். தமருள்ளம் தன் பொறுப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல். கோவல் என்று கூறப்படும் பூங்கோவல் நகரான திருக்கோவலூர் திவ்ய தேசத்திலே எம்பெருமான் நடந்த நிலையில் உள்ளார். மூன்றாவதாக பேயாழ்வாரின் மூன்றாம் திருவந்தாதி பாசுரம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்குறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் நீழ் சோலை வண்பூங்கடிகை இளங்குமரன் தன்வின் நகர். ஏனைய திவ்யதேசங்களே மங்களாசாசனம் செய்தருளிய இந்த பாசுரமானது பேயாழ்வாரின் மூன்றாம் திருவந்தாதி பாசுரம். இந்த மூன்று ஆழ்வார்களுக்குமே உள்ள ஒரு ஒருமைப்பாடு என்னவென்று பார்த்தோமேயானால், இந்த மூன்று பாசுரங்களிலுமே ஆழ்வார் ஒன்றுக்கு மேற்பட்ட திவ்யதேசங்களை மங்களாசாசனம் செய்தருள்கிறார். இப்பொழுது நாம் இந்த ஆழ்வார்களின் வேறு திருநாமங்களை பற்றி அறிவோம். பொய்கை ஆழ்வாருக்கு தன் தனியனிலே கைதேசேர் பூம்பொழில் சோழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தமிழ் நூற்றந்தாதி படிவிலங்கச் செய்தான் பரிந்து. இப்படி அருந்தமிழ் நூற்றந்தாதி என்று முதல் திருவந்தாதிக்கு பெயர் சூட்டுகிறார். இந்த அருந்தமிழ் அப்படி என்று பொய்கையாழ்வாருக்கு மற்றொரு பெயருண்டு, அருந்தமிழன் சரயோகி பொய்கை பிரான், இவ்வாறு பொய்கையாழ்வாரை போற்றி பாடுகின்றனர். அடுத்து ஸ்ரீ பூதத்தாழ்வார், பூதத்தாழ்வாருக்கு பெருந்தமிழன் அல்லேன் பெரிது என்று தாமே இரண்டாம் திருவந்தாதியில் தன்னை புகழ்ந்து பேசுகிறார். அப்படி என்றால் பூதத்தாழ்வார் பூதவேந்து என்று, பூதவேந்து என்று இராமானுசனுத்தந்தாதியிலே திருவரங்கத்து முதனார் பாஷ்யகாலை மங்களாசாசனம் செய்தெழிய பொழுது ஸ்ரீ பூத திருவடித்தாள்களில் என்று இராமானுசனுத்தந்தாதியிலே மங்களாசாசனம் செய்கிறார். அடுத்து ஸ்ரீ பேயாழ்வார், பேயாழ்வாருக்கு தமிழ்த்தலைவன் பொன்னடி போத்துமி இராமானுசன் என்று இராமானுசனுத்தந்தாதியிலே வருகிறது. இதை வைத்து ஸ்ரீ பேயாழ்வாருக்கு தமிழ்த்தலைவன் பகதாஹ்வயர் என்று இரண்டு திருநாமங்கள் உள்ளன. இந்த முதலாழ்வார்கள் சந்தித்த வைபவத்தை அதிகார சங்கிரகத்தில் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்துள்ளார். பாட்டுக்குரிய பழையவர் மூவரை பண்டொருகால் மாட்டு கருள் தருமாயன் மலிந்து வருந்துதலால் நாட்டு கிருள் செக நான் மறையந்தி நடைவிலங்க வீட்டு கிடைகழிக்கே வெளிகாட்டுமம்மை விளக்கே. இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் சாதிப்பதாவது, எம்பெருமான் ஆழ்வார்களின் மூலம் ஆரணனாங்கின் பொருளை இந்த புவியோருக்கு எடுத்துரைக்கவே இந்த இடைகழி வைபவம் நடந்ததென்றும், அந்த ஆழ்வார்களின் மூலம் வேதத்தின் சாரமான திவ்ய பிரபந்தம் தொடங்க வேண்டும் என்று எம்பெருமான் அனுகிரகித்துள்ளார் என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அனுகிரகிக்கின்றார். இந்த இடைகழி வைபவமானது எவ்வாறு கரும்பை முறுக்கி அதன் சாரை பிழிவது போல எம்பெருமானும் பிலாட்டியும் ஆழ்வார்களை நெருக்கி அவர்களுடைய பக்தியை சாராக பிழிந்து நமக்கு திவ்ய பிரபந்தமாக அனுகிரகித்துள்ளனர். இந்த நன்னாளில் ஆழ்வார்களின் வைபவத்தை பற்றி கூறப்படும் ஸ்ரீ பிரபந்தசார பாசுரத்தை அனுசந்தித்து சுவாமி வேதாந்த தேசிகன் இன்னலுக்கும் பாத்திரமாகுவோம். அந்தமிலா ஆலனங்கள் நாளாய் நின்று அதன் கருத்தை ஆழ்வார்களாய்ந்தெடுத்து செந்தமிழால் அருள் செய்த வகை தொகையும் சிந்தாமல் உலகங்கள் வாழவென்னு சந்தமிகு தமிழ்மரையோன் தூப்புல் தோன்னும் வேதாந்த குருமொழிந்த பிரபந்தசாரம் சிந்தையினால் அனுதினமும் சிந்திப்போர்க்கு சேமமதாம் திருமால் தன் கருணையாளே. ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.